ஸ்ரீமண்ணூதனரங்கநாதத்ராடப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமண்ணூதனலக்ஷ்மணாரத்ராட் சம்ப்ராப்த துரியாஸ்ரமம் ஸ்ரீவாசேந்திரகடாக்ஷசந்தரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமண்ணூதனவாகதீஷயமினம் பக்த்யாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்யபரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திராஹ்யம் பஜாமஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்ருத்தி பர்யந்தாயதி ராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ மிருது ஹ்ருதயே தயே மிருதித காமஹிதே மஹிதே த்ருத விபுதே புதேஷு விததாத்மதுரே மதுரே விருஷகிரி சார்வபௌம தயிதே மயிதே மஹதீம் பௌக நிதே நிதே ஹி பவமூல ஹராம் லஹரீம் சபாயை நம சுவாமி தேசிகனால அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய ஹம்ச சந்தேச காவியத்தில் 12வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சென்ற 11வது ஸ்லோகத்தில் ஆரக்தானாம் நவமதுஷனை ஆபிபன் பத்மினீனாம் அப்படின்ற ஸ்லோகத்தில் போகக்கூடிய பாதையில் அனிஷ்டம் இல்லை அப்படின்னு ஹம்சத்தை பார்த்து சொல்லிட்டு இஷ்டங்கள் நிறைய கிடைக்கப் போகின்றது உனக்கு அப்படின்னு சொன்னார். விரோதிகள் நிறைய இருப்பார்கள், ஆனால் அவர்களை காட்டிலும் வள்ளல்களாக இருக்கக்கூடிய பெரியோர்களை நீ நிறைய சந்திக்க இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி ஹம்சத்தை பார்த்து சக்கரவர்த்தி திருமகன் செல்லக்கூடிய மார்க்கத்தினுடைய விசேஷத்தை காண்பித்தார். அதே மாதிரி அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது மிதமான ஆகாரம் மார்க்கத்திலே, அதாவது செல்லக்கூடிய வழியிலே உனக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அங்க செல்லக்கூடிய வழியில ஆகாரம் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னா, பூக்களில் இருக்கக்கூடிய தேன், அதாவது பகல் நேரத்தில் தாமரை பூக்களிலே இருக்கக்கூடிய தேன், இரவு நேரத்தில் அல்லி போன்ற பூக்களில் இருக்கக்கூடிய கல், இதெல்லாமே எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கும். அதே போல மதம் பிடித்த யானைகளுடைய மத நீர் கலர்ந்த காற்றானது உனக்கு, அந்த வாசனை காற்றின் மூலமாக உனக்கு பரிமளம் வீசக்கூடியதாய் அமையும் அப்படின்னு சொன்னார். அதில் கூட கிரார்த்தார்ஜுனியத்தினுடைய துரியோதனனுடைய சரித்திரத்தை கூட நாம் பார்த்தோம் அந்த ஸ்லோகத்தில். இப்போ இந்த 12வது ஸ்லோகத்தில் இப்போ சாப்பிட்ட பிறகு உபசாரத்திற்காக திருமேனியில எம்பெருமானுக்கு சாற்றிய அந்த சந்தனம் பூசிக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ நன்றாக ஆகாரம் உண்ட பின்பு உன்னுடைய திருமேனில பூசிக்கொள்வதற்காக சந்தனம் முதலானவை கிடைக்கும் அப்படின்னு ஹம்சத்தினிடத்துல சக்கரவர்த்தி திருமகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக விவரிக்கின்றார். பர்யாப்தம் தே பவன சலிதை அங்கராகம் பராகை ஸ்தானே குர்யு சமசமுதயாத் பந்தவோ பந்து ஜீவா ஏனான்வேஷ்யசி அச்சலதனயா பாதலாக்ஷானுசக்தம் சூடாச்சந்திரம் புரவிஜயினா ஸ்வர்ணதீபேன பூர்ணம். ஏனான்வேஷ்யசி அச்சலதனைய ஆபாத ஆபாதலாக்ஷா அனுசக்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அச்சலதனையா பாதலாக்ஷானுசக்தம், அச்சலதனையா அதாவது பார்வதியினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய சிவந்த ஷாரு அவருடைய திருப்பாதத்தில், அவளுடைய திருப்பாதங்களுக்கு அழகை சேர்க்கிறா போல அவளால் பூசிக்கொள்ளப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த சிவந்த நிறத்தினுடைய சாரானது உம்மேல் விழும் அப்படின்னு சொல்றார். அச்சலத்தனையா பாதலாட்சானுசக்தம் அப்படின்னார். ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பர்யாப்தம் தே பவன சலிதை அங்கராகம் பராகை ஸ்தானே குர்யு. செல்லக்கூடிய மார்க்கம் எப்படி இருக்கு? பருத்தி மரங்கள் உள்ள அந்த இடம், ஸ்தானே பருத்தி மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடியதான காடு. சமசமுதயாத் அந்த போன ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டது சரத்காலத்தினுடைய பெருமைகள். அந்த சரத்காலத்தில் எல்லாமே நீ செல்லக்கூடிய பாதையில் நன்றாக வளம் பெற்று இருக்கக்கூடியதாக இருக்கும். சரத்காலத்தில் போகிறபடியினால ஹம்சமும் அதே மாதிரி பந்துஜீவாகன பருத்தி செடிகள், ஹம்சத்துக்கும் பருத்தி செடிகளுக்கும் ஒரு பாந்தவியத்தை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சொல்றார். ஏன்னா இதுவும் வெள்ளையா இருக்கு, பருத்தி செடிகளும் வெள்ளையா இருக்கு. அப்போ சமமாக வளம் பெற்று இருக்கக்கூடியதா இருக்கக்கூடிய பருத்தி செடிகள் அது யாருன்னு கேட்டா ஹம்சத்துக்கு பந்துக்களாக இருக்கக்கூடிய பருத்தி செடிகள். பந்தவோ பந்துஜீவாக பந்தவக பந்துக்கள், யாருடைய பந்துக்கள்? ஹம்சத்தினுடைய பந்துக்கள். யாரு? பருத்தி செடிகள். பவன சலிதை காற்றடிக்கிறது. ஏன்னா போன ஸ்லோகத்தில் தான் காற்றை பற்றி வர்ணித்தவன் கந்தவாகு, காற்று வீசுறது. காற்று வீசும் பொழுது அது பருத்தி செடிகளிலிருந்து சின்ன சின்ன துகள்கள் பராகை, பராக்குன்னா அதாவது வெள்ளை நிறத்துக்கூட பராக்குன்னு பேர் இல்லையா? பராக்கு அப்படின்றதுக்கு வெள்ளை நிறம், பராக்குன்னா சின்ன சின்ன துகள்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ சின்ன சின்ன தன்னுடைய பருத்தி பஞ்சில் வரக்கூடிய துகள்கள், காற்றில் பறந்து வரக்கூடிய துகள்கள், அந்த துகள்கள்னால பவன சலிதை பராகை தே, அதாவது உனக்கு அங்கராகம் பர்யாப்தம், மேனி பூச்சு அதாவது அந்த துகள்கள் எல்லாம் வெண்மை நிற துகள்கள் எல்லாம் காற்றினுடைய காற்று வீசக்கூடிய காரணத்தினால உன் மேனியில வந்து படும். அப்போ எல்லாமே பர்யாப்தம், உன்னுடைய மேனியில அது பட்டு பஞ்சு போன்ற ஒரு திருமேனியை, மிருதுவான திருமேனியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு செய்யும். இன்னொன்னு சொல்றார், ஏன புறவிஜயினஹா அச்சலத்தனையா பாதலாட்சானுசக்தம் ஸ்வர்ணதி பேன பூர்ணம். ஏன எந்த பூச்சினால புறவிஜயினக அதாவது திருப்பூரனை சம்ஹரித்தவளான திரிபுராசுர சம்ஹாரியா இருக்கக்கூடிய பார்வதி தேவியினுடைய பாதத்தில் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய சிவந்த நிறத்தின் சாரினாலே சேர்த்தி ஏற்பட்டதாக, அதே மாதிரி ஸ்வர்ணதி பேனபூர்ணம் வானத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடிய, ஏன்னா கங்கா சிவைகுண்டத்திலிருந்து தோன்றுவதாக ஆதிசங்கர பகவத் பாதாரே சொல்லியிருக்கார். ஆதாவாதி பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்ரே ஜலம் பச்சாத் பன்னகசாயினோ பகவதா பாதோதகம் பாவனம். பெருமாளுடைய சத்ருமுக பிரம்மாவினுடைய கமண்டலு பாத்திரத்திலிருந்து வெளிவந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஜலமானது பன்னகசாயியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பாதத்தில் பட்டு அதன் பிறகு சிவனுடைய வேகமாக ஓடி வரும்பொழுது சிவனுடைய தலைக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது கங்காஷ்டகத்தில். இதற்கு பிரமாணங்கள்லாம் நம்ம ராமாயணத்தோட பார்க்கிறோம். அதனால் தான் ஸ்வர்ணதி பேனபூர்ணம் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். சிவனுடைய சிரசில் இருக்கக்கூடிய சந்திரன், அதுவும் அஷ்டமி சந்திரன். இப்போ சிவபெருமானுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியது, எப்படி அலங்காரமாக இருக்கக்கூடியது அப்படின்னால், பார்வதி தேவி சிவபெருமானை அலங்கரித்தவளாக இருக்கின்றாள், சந்திரனும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது, கங்கையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். அதே மாதிரி சிவபெருமானுடைய திருமேனியில பல விஷயங்கள் இருக்கின்றன. அதுல சேர்க்கை யாரோட முதல்ல ஏற்பட்டது அப்படின்னால், அச்சலதனையா பாதலாட்சானுசக்தம். போன ஸ்லோகத்தில் நீ என்ன ஆச்சு அப்படின்னா, செல்லக்கூடிய வழியில தாமரை பூக்களையும் அல்லிப்பூக்களையும் பார்த்து அவைகளோடு கலந்து, அதனால் உன்னுடைய திருமேனியில அவைகளுடைய இதழ்களிலிருந்து வந்த நிறம் பட்டதனால உனக்கு செம்மை சேர்ந்திருந்தாலும் சேர்ந்திருக்கலாம். அது எப்படி சேர்ந்திருக்கு அப்படின்னால், பிரணய கலகம் வரும்பொழுது சிவபெருமான் எப்படி தனக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய சந்திரனிடத்திலையும் கங்கையினிடத்திலையும் கலந்தது போல, அதனால் பார்வதி தேவியினுடைய ஒரு விதமான கோபத்திற்கு ஆளானா போல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு, பார்வதி தேவியினுடைய அடிபணியும் பொழுது அவளுடைய பாதத்தில் இருந்த அந்த சிகப்பு நிறமானது சந்திரன் பேர்லையும் சிவபெருமான் பேர்லையும் படும்பொழுது, சந்திரன் மேல எப்படி அந்த சிகப்பு நிறம் வெண்மை நிறமானது மாறிப்போய் சிகப்பு நிறமானது படுமோ, அதுபோல நீ இந்த வெண்மை நிறத்தை விட்டு மகரந்த பொடிகள் படிந்திருக்கக்கூடியதான உன்னுடைய திருமேனி சிவந்த திருமேனியாக மாறிவிட்ட திருமேனியில, இது எப்பவும் இந்த பந்து ஜீவாக இந்த பருத்தி செடிகள் உனக்கு உண்மையான நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி சந்திரனானவன் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் மத்தியில் நடந்த பிரணய கலகத்தை தீர்த்து வைத்தானோ, அதுபோல சக்கரவர்த்தி திருமகன் சொல்றார், எங்கள் இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிரிவை கூட நீ தீர்த்து வைப்பாய் அப்படின்னு ஹம்சத்தை பார்த்து பெருமாள் சொல்றார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. அதுவும் சரத்காலத்தில் பூத்திருக்கக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய, அதாவது செண்பகப்பூ, தாமரைப்பூ, அதே மாதிரி அல்லிப்பூ, நீலப்பூ, இந்த பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்த பொடிகளுடைய சேர்க்கை அன்னத்தின் மேல படிந்து அது சிவந்த நிறத்துக்கு மாறுறது. ஆனா அன்னத்தினுடைய உண்மையான நிறம் என்ன? சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய சிரசில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த நிறத்தில் இருக்குமோ அந்த நிறத்தில் இருக்கக்கூடியது அன்னப்பறவை. இப்போ இதுல ஒரு கேள்வியே கேட்கிறா பெரியவா, அன்ன சுவாமி தேசிகன் எப்படி இப்படி திருஷ்டாந்தம் காண்பித்தார், அன்னத்தை கொண்டு போய் சந்திரனுக்கு, சந்திரனை கொண்டு போய் அன்னத்துக்கு திருஷ்டாந்தமா சொல்ல முடியுமா? சந்திரன் என்பது பிறை மாறுவது, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு பிறை மாறக்கூடியது. ஆனால் ஹம்சம்ன்றது எப்பவும் வெள்ளை நிறத்தோடு இருக்கக்கூடியது, அதுல ஏற்ற இறக்கம்லாம் வராதே அப்படின்னா, இப்போ கங்கையில் இருக்கக்கூடிய வெள்ளை நுரை அதனால்தான் ஸ்வர்ணதீபேன பூர்ணம் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். ஸ்வர்ணதீனா ஸ்வர்ண நதி கங்கை, அதனுடைய நுரை கூட சந்திரனுடைய வெண்மைக்கு பூர்ணமா அமையும். அதுபோலதான் இந்த ஹம்சத்தினுடைய வெண்மை நிறம் பருத்தியினுடைய சேர்க்கையினால மீண்டும் ஏற்படும் அப்படின்றத இந்த இடத்துல சுவாமி தேசிகன் விவரிக்கின்றார். இது ஒரு அர்த்தம் ஸ்லோகத்துக்கு. அபிநவ தேசிகன் இன்னும் சில விஷயங்களை ஆச்சாரியன் பரமாக சாதிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சாதிக்கின்றார். பந்து ஜீவாக அப்படின்னா சர்வவித பந்துவாக இருக்கக்கூடிய மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதியின்னு சொல்லப்பட்டபடி ஆச்சாரியனே சர்வவித பந்துவாக இருக்கின்றான். சர்வவித பந்துவாக இருக்கக்கூடியவர், அதாவது வித்யா பந்து, அதே மாதிரி வம்ச பந்து, இப்படி எல்லாமே அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவருடைய பராக் அப்படின்னா புகழ்னு ஒரு அர்த்தம். அந்த புகழை பரப்பக்கூடிய வேலை நம்முடைய வேலை. எப்படி? பர்யாப்தம் ராகம் அங்க, அதாவது ராகம்னா இந்த இடத்துல பக்தின்னு எடுத்துக்கணும். ஒரு குறைவற்ற ஒரு பக்தியை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அங்க ஸ்தானே தகுந்த ஸ்தானத்திற்கு தேவரீர் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியனை பிரார்த்திப்பதாக கூட இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் சாதித்திருக்கிறார் ஸ்ரீ உவே அபிநவ தேசிகன் சுவாமி. இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸ்லோகத்தை ஒரு வாட்டி தெரிவித்துவிட்டு அடியன் விரமிச்சுக்கிறேன். பர்யாப்தம் தே பவன சலிதைர் அங்கராகம் பராகைஹி ஸ்தானே குர்ய சமசமுதயாத் பந்தவோ பந்து ஜீவா ஏனான் வேஷ்யசி அச்சல தனயா பாதலாட்சானுசக்தம் சூடாச்சந்திரம் புரவிஜயினா ஸ்வர்ணதீபேன பூர்ணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.